முதலாவது நாளுக்கான தியானம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்க போகிறபடியால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவின் இடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். யோவான் 10:17-18 வசனங்கள். இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை என்று ஒரு சாரார் கூறிக்கொண்டிருக்க, அவர் மரித்து காஷ்மீரில் அடக்கம் செய்யப்பட்டார் என்று மற்றொரு சாரார் கூறிக்கொண்டிருக்க, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாகிய நாமோ வருடத்தின் ஒரு சில நாட்களில் மட்டும் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தையும் அவருடைய தியாகத்தையும் மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்ததையும் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது உண்மை, வாழ்ந்தது உண்மை, 3.5 வருடங்கள் ஊழியம் செய்தது உண்மை, அநேக பாடுகள் பட்டு சிலுவையில் மரித்ததும் உண்மை, அதே போல 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததும் உண்மையிலும் உண்மை. நாம் மரித்த ஒரு கடவுளை ஆராதிக்கவில்லை, ஆனால் உயிரோடு எழுந்து இன்றும் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கும் உயிருள்ள தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவையே ஆராதிக்கிறோம். எத்தனை 1000 பேர் வந்து அவர் மரிக்கவில்லை என்று சொன்னாலும் நிரூபிக்க முயற்சித்தாலும் அவை வீணானது, பொய்யானது. அவர் மரித்தார், உயிர்த்தார் என்கிற உண்மையை யாராலும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் உயிரை எடுக்கும் யாருக்கும் அதிகாரமே கிடையாது. நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று இயேசு கிறிஸ்து கூறினார். அப்படியே சிலுவையில் அவரே தமது ஜீவனை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தவராக ஜீவனை விட்டார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக அவர் தமது ஜீவனை சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுத்தார். அநேக முறை அவரை கொள்வதற்கு அப்போதிருந்த பரிசேயரும் சதுசேயரும் முயற்சித்தாலும் அவற்றிலிருந்து அவர் தப்பி தம்மை பிதாவினுடைய சித்தத்தின்படி குற்றமற்ற தமது விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி மனுக்குலத்தின் பாவத்தை போக்கும்படி சிலுவையில் தமது கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி தம் ஜீவனை நமக்காக கொடுத்தார். கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பட்ட பாடுகள் மிகவும் கொடியதாகும். மற்றவர்களால் தூஷிக்கப்பட்டு துப்பப்பட்டு சவுக்கால் அடிக்கப்பட்டு கோர சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா மலையின் மேல் ஏறினவராக தள்ளாடி நடந்து சென்ற இந்த உலகத்தை படைத்த சிருஷ்டிப்பின் நாயகர் தம் ஜீவனையே நமக்காக கொடுத்தபடியினால் அன்பு என்ன என்பதை விளங்க பண்ணினார். நாம் ஒவ்வொரு முறை பரிசுத்த பந்தியில் பங்கெடுக்கும் போதும் அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம். அவரை நினைவு கூறும்படி கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் இதுவே. ஆகவே பரிசுத்த பந்தியில் பங்கு பெறும் ஒவ்வொரு முறையும் அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூற வேண்டியது முக்கியமாகும். கிறிஸ்து சிலுவையில் தொங்கிய போது அவர் 7 அருமையான வார்த்தைகளை மொழிந்தார். அந்த வார்த்தைகளை துக்க வெள்ளி என்று ஒவ்வொரு சபையிலும் பேசி தியானித்து வருகின்றனர். கர்த்தர் சிலுவையில் மொழிந்த அந்த 7 வார்த்தைகளை குறித்து இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையாக தியானிக்கலாம். கர்த்தர் சொல்லிய ஒவ்வொரு வார்த்தையிலும் வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு. அது நம்மை சீர்திருத்த வைக்கிற வார்த்தைகளாய் இருக்கிறபடியால் அவற்றை நாம் தியானிக்க வேண்டும். இந்த 40 லெந்து நாட்களிலும் ஒவ்வொரு தியானமாக நீங்கள் தியானிக்க இருக்கிறபடியால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வார்த்தையையும் அவருடைய பாடுகளையும் மரணங்களையும் தியானிக்கும் பொழுது கர்த்தர் தாமே நம்மூலமாக மகிமைப்படுவாராக. அல்லேலூயா. ஒரு பாடல் வரிகள் இவ்வாறு சொல்கிறது, கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தா உம் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே, சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறம் ஆக்கினரோ அப்போதும் அவர்காய் வேண்டினீரே, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ, அப்பா உம் மனம் பெரிதே. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் வருடத்தில் ஒரு காலத்தில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் எங்களை தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின தேவனுடைய கிருபையை எண்ணி பார்த்தவர்களாக கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூர்ந்து அவருக்கு சாட்சியாக வாழ கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.